மிருகமல்ல, பெண்கள் தான் சகியே. பெண்கள் யாவரும் கவிதைகள் அல்ல, நீ மட்டும் சகியே. மன்னிச்சுக்கடி, காதல் செய்வேன் கட்டளைப்படி. காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வதும் வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. முத்தம் தந்தென்னை திருத்திக்கணும், தண்டனை சரியா.